ஏதோ ஏதோ ஒன்று எனக்குள்ளே நுழைந்து ஆயுள் ரேகை மீள செய்கிறது. வாசம் தருவதே மாயம், கண்கள் காண்கிற கனவு என்பது கருப்பு வெள்ளையில் தோன்றும் தோன்றும் வண்ணமாக அது மாறிவிட்டதே மாயம். போதி மரம் போலே உந்தன் கண்கள் பார்க்க உந்தன் பார்வையாலே ஞானமடைந்தே திறந்து செல்லமாக மிரட்டி செல்கிறதே.